மூன்று நிமிட தியானம். 21 மார்ச் 2026 சனிக்கிழமை. தலைப்பு: வண்ணத்து பூச்சியும் விட்டில் பூச்சியும், இரு ஆத்மீக பக்தி பாதைகள். மனப்பாட வசனம்: இப்படி இருக்க, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாயிருக்கிறான். பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதியவைகளாயின. 2 கொரிந்தியர் 5:17. இன்றைய தியானம்: வண்ணத்து பூச்சியும் விட்டில் பூச்சியும் நமக்கு பல ஆழமான ஆவிக்குரிய பாடங்களை கற்றுத்தருகின்றன. வண்ணத்து பூச்சி என்பது மறுரூபத்தையும் உயிர்த்தெழுதலையும் குறிக்கிறது. ஒரு வண்ணத்து பூச்சி தனது கூட்டிலிருந்து, கொக்கூனிலிருந்து வெளியே வர நடத்தும் போராட்டம்தான் அதன் சிறகுகளுக்கு பலத்தை தருகிறது. அதேபோல நம் வாழ்வின் போராட்டங்களே நாம் உயர பரப்பதற்கான பலனை தேவன் நமக்கு தரும் வழிகளாகும். பகல் வெளிச்சத்தில் வாழும் வண்ணத்து பூச்சி இருண்ட காலங்களைக் கடந்து தேவனுடைய கிருபையில் நடக்கும் புது சிருஷ்டியை நமக்கு நினைவூட்டுகிறது. மறுபுறம் விட்டில் பூச்சி என்பது மறைவான பக்திக்கும் தியாகத்திற்கும் அடையாளமாக இருக்கிறது. வண்ணத்து பூச்சி அனைவராலும் கவனிக்கப்படும் அழகை கொண்டது. ஆனால் விட்டில் பூச்சி யாரும் பார்க்காத இரவு நேரங்களில் தன் பணியை செய்கிறது. இது எவரும் காணாத நேரத்தில் நாம் செய்யும் தனிப்பட்ட ஜெபத்தையும் விசுவாசத்தையும் குறிக்கிறது. ஒளியை தேடி தன்னை வருத்திக் கொள்ளும் அதன் குணம் தேவனுடைய ஒளியின் மேல் நாம் கொண்டிருக்கும் தாகத்தை காட்டுகிறது. அதே சமயம் விட்டில் பூச்சி என்பது உலக ஐஸ்வர்யங்கள் அழிந்து போகும் என்பதற்கும் ஒரு எச்சரிக்கையாக இருக்கிறது. நாம் பூச்சியும் துருவும் அழிக்காத பரலோக பொக்கிஷங்களை சேர்க்க வேண்டும் என்று இது வலியுறுத்துகிறது. வண்ணத்து பூச்சியைப் போல புதிய தொடக்கத்தை சாட்சியாக பகிர்பவராக இருந்தாலும் சரி, அல்லது விட்டில் பூச்சியைப் போல இருளிலும் ஒளியை தேடும் தாகம் கொண்டவராக இருந்தாலும் சரி, இரு பாதைகளும் நம்மை படைத்தவரிடமே அழைத்துச் செல்கின்றன. மண்ணுக்குரிய பழைய சுபாவங்களை விட்டுவிட்டு பரிசுத்த ஆவியானவர் தரும் சிறகுகளோடு பறக்க நாம் அழைக்கப்பட்டுள்ளோம். இன்று நீங்கள் சந்திக்கும் போராட்டங்கள் உங்களை முடக்கி போடும் சிறையல்ல, அது நீங்கள் சிறகடித்து பறக்க தயாராகும் ஒரு கூடு என்பதை மறவாதீர்கள். இன்றைய மேற்கோள்: தேவனை கண்டடைந்த பின்பும் அவரை தொடர்ந்து தேடுவது என்பது அன்பினால் ஆத்மா அடையும் ஒரு முரண்பாடான இன்பமாகும். கர்த்தருடைய நன்மையை துசித்த ஆத்மா அந்த ஒளியை நோக்கி ஓயாமல் ஈர்க்கப்படும். AW Tozer. பரிந்துரைக்கப்பட்ட புத்தகம்: பைபிள் பரிசுத்தம், R. Stanley. இப்புத்தகத்தை பழக்க கீழ்கண்ட லிங்கை பயன்படுத்தவும். ஜெபம்: பரலோக பிதாவே, உம்முடைய படைப்பின் வழியாக நீர் தரும் பாடங்களுக்காக நன்றி. வண்ணத்து பூச்சியைப் போல என் வாழ்வின் போராட்டங்களைக் கடந்து உம் கிருபையில் பறக்க எனக்கு பலம் தாரும். விட்டில் பூச்சியைப் போல இருளிலும் உம்மையே தேடும் தாகத்தை எனக்கு தாரும். அழியும் உலக பொருட்களை விட அழியாத பரலோக பொக்கிஷங்களில் என் மனதை வைக்க உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் பிதாவே, ஆமேன். உங்களுக்கு ஒரு வார்த்தை: உங்கள் தற்போலைய போராட்டங்கள் உங்களை அழிப்பதற்காக அல்ல, உங்களை உருவாக்குவதற்காக. இருளையும் கடினமான சூழ்நிலையையும் கண்டு அஞ்சாதீர்கள். ஜீவனுள்ள தேவன் உங்களுக்கு சிறகுகளை தந்து கொண்டிருக்கிறார். நீங்கள் சீக்கிரமே உயர எழும்ப போகிறீர்கள். ஜெபத்துடன் பாஸ்டர் மரியா ஜோசப். ஃபோன் +91 9243183231.